பாடி முழங்கும் இப்பிரணவ பொருளில் பிரியது சித்தாந்தம் பிரியாந்தம் வேதாந்தம் வேதாந்தம் வேதாந்தம் பரமானந்தம் பரமானந்தம் பரமானந்தம் பரமானந்தம் பரமானந்தம் பரமானந்தம் ஆனந்தம் ஆதிமத்யாம் ஜோதிதம் கண்டதாதரங்கள் Oh,